శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవతే బాహ్యహారాజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాదేశిగాజ నమః శ్రీతరంగమగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలల్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి శ్రీరందదో పులి త్రివేంకటముడయాన్ పారందచ్చొన్న పడమొడియుల్ ஓரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தயாசதகம் என்ற ஒரு அற்புதமான கிரந்தத்தை சுவாமி தேசிகனாலே அனுகிரகிக்கப்பட்டது. அந்த கிரந்தத்தினுடைய குரு பரம்பரைன்னு சொல்லலாம். முதல் 7-8 ஸ்லோகங்களாலே மலையை சேவித்து தஞ்சமடைந்து சீனிவாசன தஞ்சமடைந்து தனந்தரம் ஆழ்வாராதிகள் பராசராதிகள் அப்புறம் பெரிய பிராட்டியார் அப்புறம் பூமி தேவியை அந்த பூமாதேவி தான் சரணமாக பற்றுகிறேன் இந்த கைங்கரியமானது தலை கட்ட வேண்டும் என்று சுவாமி தேசிகன் வந்து அந்த தயாசதகத்தை ஆரம்பிக்கிறார். கீழே 7 பாசுரங்களால இவாளை எல்லாம் நமஸ்காரம் பண்ணி எதுவும் நிர்விக்தமாய் நடக்க வேண்டும் என்று திருவுள்ளப்பத்தி சேனைநாதனையும் சுவாமி தேசிகன் சரணமாக பற்றுகிற நம்மாழ்வாருடைய ஆச்சாரியரையும் கீழ்ப்பாசுரத்திலே பூப்பிராட்டையை சரணமாக அடைந்த சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியினுடைய சரண் புகுகிறார் என்பது வியாக்கியானம். நப்பெண்ணை பிராட்டி இந்த அடியனை கடாட்சிக்க வேண்டும் அப்படின்றார். இந்த பிராட்டியினுடைய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடைய போக மயக்குகளால் சர்வ ஜகத்ரக்ஷகனான எம்பெருமானை தான் வசப்படுத்தி அவன் இவள் வசமிருக்கும் போது இந்த ஆசிரிதருடைய பாபங்கள் எல்லாம் அவன் திருக்கண்களுக்கு தாமரை கண்களுக்கு தெரியாமல் பண்ணி அதன் மூலமாக இவர்களுக்கு அந்த ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறாள். ஒரு பெரிய உபகாரம் புருஷகார பூதையாயிருக்காள் என்பது இந்த நப்பின்னை பிராட்டியினோட தனியான ஒரு தர்மமாயிருக்கு. அதனாலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நிசாமயது மாம் நீலா யத் போக படலை த்ருவம் பாவிதம் சீனிவாசஸ்ய பக்தோஷேஸ்வ தரிசனம். பக்தருடைய தோஷத்தை அதர்சனம் பண்ணுகிறாள். பக்தால் என்ன பண்றோம், நம்ம நிறைய பாபங்கள் பண்ணுகிறோம். இந்த பாபங்கள் அனைத்தையும் எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு தெரியாமல் மறைத்து விடுகிறாள் அப்படின்ற சுவாமி தேசிகன். நிஷாமயது மாம் நீலா, பெரிய பிராட்டியாரை பற்றி பேசினார். அப்புறம் பூப்பிராட்டியை சரணடைந்தார். அஸ்மின் பாசுரே நப்பின்னை பிராட்டியை ஒரு தாசியபாவத்தோட பயபக்தியோட சுவாமி தேசிகன் சரணடைந்து இந்த கிரந்தம் தலை கட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து பிராட்டியினுடைய அந்த அம்சத்தை சொல்லுகிறார். நிசாமயது மாம் நீலா, நப்பின்னை பிராட்டி என்னை கடாட்சிக்க வேண்டும். அவருடைய கடாட்சம் என் மேல இருந்தா எனக்கு பெருமான் அனுகிரகம் பண்ணிடுவேன். எம்பெருமானை அவளுடைய இலீலையாலே லாவண்யத்தாலே கண் அசைவினாலே சரீரத்தாலே மயக்குகின்ற வேளையிலே இந்த ஆசிதாளுடைய கர்மானுரூபமான எத்தனையோ பாபங்கள் நம்ம பண்றோம். இந்த பாபங்கள் எல்லாம் மறைந்து போகும்படி எம்பெருமானை இந்த ஜீவாத்மாக்களை ரொம்ப சிக்ஷிக்காமல் அவன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதானது இந்த பிராட்டியினுடைய விசாலமான திருவுள்ளம் காட்டுறது. அழகா சொன்ன சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அல்லளில் இன்பம் அளவிறந்தெங்கும் அழகமறு சூழொழியன் அல்லி மலர் மகள் போகமயக்குக்கள் ஆகிலும் நிற்கும் அம்மான் எல்லையில் ஞானத்தன் ஞான உதய கொண்டு எல்லா கருமங்களும் செய் அப்படின்னு சாய்க்கிற திருவாய்மொழி. அல்லி மலர் மகள் போகமயக்குக்கள் அல்லி தாமரையிலே அதிலே நித்தியவாசம் பண்ணும்படியால் இந்த பிராட்டியார் அவருடைய அந்த மலர் மகளுடைய போகமான மயக்குகள் தன்னுடைய லாவண்யத்தாலே எம்பெருமானை மயக்குகிறாள் அப்படின்னு. அதுதான் திருப்பாவையில ஆண்டாள் நாச்சியார் சாதிச்சு கொடுக்கும் போது நமக்கெல்லாம் குத்து விளக்கறிய கோட்டு கால்கட்டின் மேல் மெத்தண்ட பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்வாய் திரவாய். இந்த நப்பின்னை பிராட்டியோட சம்சர்க்கம் உனக்கு கிடைச்சதுன்னா நீ லோகத்தையே மறந்துடுவே கிருஷ்ணா, வாய் திறந்து பேசு, நாங்கள் எல்லாம் வாசல்லே வந்து நிற்கிறோம், உம்மை நீராட்டுவதற்கு வந்து நிற்கின்றோம். ஹே கிருஷ்ணா, இந்த நப்பின்னை பிராட்டியுடைய போக மயக்குகள்லேருந்து நீ வெளியில வா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியா அந்த விரதத்தை பெருமாள் தலை கட்டி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றா வெளியிலேருந்து. அப்பனா பாருவோம் அந்த பிராட்டி எம்பெருமானை எப்படி வசப்படுத்தி வச்சிருப்பா தன்னுடைய திருமேனியிலே ஆலிங்கனம் பண்ணிண்டு, தன்னுடைய திருமேனியை ஒரு போக வஸ்துவாக்கி எம்பெருமானுக்கு லோக விஷயங்கள் அவன் திருஷ்டியிலே வராதபடி பண்ணிட்டான். அப்போ திருஷ்டியிலே வராதபடி பண்ணாங்க ஆசிதாருடைய பாபங்களும் பெருமாளுடைய திருக்கங்களுக்கு தெரியாது. பெருமாளை திருக்கங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா சுவாமி அவன் சர்வஜ்ஞனாச்சே எப்படி தெரியாம இருக்கும்னு ஒரு கேள்வி வர்றது. இருந்தாலும் எம்பெருமான் பிராட்டியினுடைய அந்த லாவண்யத்திலே தான் மயங்கி நம்ம பாவங்கள்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாவனை பண்ணிக்கிறேன், என்ன நம்ம குழந்தைதானே தப்பு பண்ணிட்டான் தெரியுது சுவாமி எனக்கும் அப்படின்னு நினைக்கும் காலத்து இன்னும் அதிகமான போகங்களை இந்த பிராட்டியார் அள்ளி கொடுத்து எம்பெருமானுக்கு தன் வசப்படுத்துகிறாள் இவள். அதனாலே சொன்னார் கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தண்ட பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு. எம்பெருமானுடைய திருமாபம் விரிந்து போறது இந்த நீலையினுடைய அந்த சம்சர்க்க ஜாதத்தாலே விரிந்த திருமாவில எம்பெருமானம் படர்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு மாதிரி போகத்திரி இருக்கும் போது நமக்கெல்லாம் அனுகிரகத்தை வாரி வழங்குகிறாள் இந்த பிராட்டி. ஜீவாத்மாவுடைய சகல பாபத்தையும் போக்கி அனுகிரகிக்கிறான்னு சொன்னார். யத் போக படலைஹி அடுத்த வரி போட்ட போகபடலைஹி பெருமாளுக்கு எது போகம்னா இந்த விபூதியே போகம், வைகுண்டமே ஒரு போகமானது. இந்த லீலா விபூதியும் எம்பெருமான் வந்த பல லீலைகளை தான் அனுஷ்டானம் பண்ணி எம்பெருமான் திருவுள்ளத்தை சந்துஷ்டியா பண்ணிக்கிறான். இங்கும் போகாதிகளுக்கு எம்பெருமானுக்கு ஒரு குறைவும் இல்லை. எப்படி ஆனந்த நிலை விமானத்திலே எம்பெருமான் ரொம்ப போகத்தில் இருக்கும் போதும் ஆனந்தமயவேத வல்லியினுடைய அந்த போகம் அதுவும் ஆனந்தமா இருக்கான் எம்பெருமான் அந்த இடத்துல. அதே போல சீனிவாசனை இந்த நப்பின்னங்காயானவள் தன்னுடைய போகத்தாலே மயக்கி வச்சுருக்கா. அதனாலே பெருமாள் நம்மீது ஜீவாத்மா மீது பார்வை இழந்து நிற்கிறான். பார்வை இழந்தனா என்ன அர்த்தம் சுவாமி? நம்மளுடைய தோஷங்கள் ஒரு சமயம் எம்பெருமான் கண்ணில் படாம போயிடுது. அதான் ஒரு சமயம் நாம் கண்களில் பட்டாலும் நமது தோஷங்கள் எம்பெருமான் திட்டியிலே போவதில்லை. அதனால இவன் நமக்கு நல்லது பண்றான் சுவாமி அப்படின்னா, ஏதோ துவயஸ்தம்பத்து கீழே எம்பெருமான் வந்து சேவிக்கலோட எண்ணம் இல்லாம வந்து ஒரு யாதச்சிக சுகிருதத்தாலே கால் தடுக்கி ஸ்தம்பத்திலே விழுந்துட்டாங்க பெருமாள் பாப்பான ஓய்வன் என்ன சேவிச்சான்னு எடுத்துன்னு போயிடுவானா பெருமாள் வரவு கணக்கில் வைப்பான். அத மாதிரி இவன் நினைக்காட்டா கூட பரவாயில்லடா விழுந்துட்டானே சரீரத்தாலே எம்பெருமானது ஒரு பிளஸ் பாயிண்டா கொண்டு போறார். அத மாதிரி நாம் பண்ணும் அந்த எம்பெருமானுடைய திவ்ய சக்ஷுக்கு நாம் பண்ணும் பாபங்கள் தெரியாதவாறு அப்படின்னு பண்ற. அப்பனா எம்பெருமானுடைய கண்கள் ஏதாவது தோஷம் இருக்கா? இல்ல, கண்கள்ல தோஷம் இல்ல, நம்ம கிட்ட தோஷம் இருக்கு. பிராட்டி அப்போ அவ வந்து எம்பெருமான மறைச்சுடுறாளா ஒரு மாதிரி போகத்தாலே ஒரு படல மாதிரி ஆக்கிடுறாளாம் பிராட்டி அவனுக்கு. அதான் சொன்னார், அவனுடைய கண்கள்ல படாமல் இந்த ஜீவாத்மா பண்ண பாவங்களை தள்ளி போயிடுறாவோ. அதனால மாயாக்கிரீட மகாராஜ சீதையாக்கிம் தவானயா என்று ஜான்யமாலடின்னு ஒரு ஒருத்தருக்கு சொன்னார். அந்த இடத்துல அந்த நிலையை தான் இங்க நம்ம பண்ணிக்கணும். அந்த இடத்துல அதான் சொன்னார், எத் போகபடலைஹி எம்பெருமானே ஆனந்தமயன், அந்த ஆனந்தமயத்தை காட்டிலும் அதிலும் பெரியதான ஒரு ஆனந்தத்தை இந்த நீலாதேவி எம்பெருமானுக்கு அளிக்கிறா, தன் திருமேனியாலே அளிக்கிறா. படலம் அப்படின்னு சொன்னா ஒரு சமூகம், ஒரு மூடு பணி மாதிரி இருக்கு. போக படலம்னா ஆனந்தத்தாலே ஏற்பட்டதான ஒரு போக படலம் அது. அது அவனுடைய திவ்யசக்ஷுக்கு, திவ்யசக்ஷு வந்து குற்றமன்றது, நீலாதேவியும் குற்றமில்லாதவள், எல்லாம் சுத்த சுத்தமா எல்லாரும் இருக்கா. ரஜசு தமசு அவளுக்கு கிடையாது. அதனால ஆனா இந்த சிக்ஷிக்கும் போது மட்டும் நீலாபிராட்டி என்ன பண்ணா, தான் முந்திண்டு இவளுக்கு வந்து அனுகிரகம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய பார்வையை ஒரு படலத்தாளி அப்படியே மறைக்கிறான். அந்த பாவிதம் பாவிதம் சீனிவாசிய அப்படின்னா, இந்த சீனிவாசனை இந்த பிராட்டி நப்பிண்ணை பிராட்டி வணந்தார். கிருஷ்ணாவதாரத்தை ருக்மிணி பிராட்டி எம்பெருமான் விவாகம் பண்ணதாலே 16,000 விவாகங்கள் நடந்து முடிஞ்சது. இவள் என்ன பண்றான்னா, இவள் சீனிவாசனை மயக்கினாலும் சீனிவாசன் சீனிவாசனாவே இருக்கான். தன்னுடைய டியூட்டியை பெருமாள் பண்ணிடுவார். பிராட்டி மயக்குவதாலே அவனும் மயங்கின போல இருக்கான் தவிரோ, ஆனா அவன் சீனிவாசனா இருக்கான் இல்லையா. அப்பதான பெருமாளுடைய அந்த ஸ்திரத்துவம் பலிதமாகும். ஷாட்குண்யம் பெருமாள் அப்படியே ஸ்திரமா இருக்கும் அந்த இடத்துல. அந்த இந்த இடத்துல ஸ்ரீயின் போகமும் ஸ்ரீயினுடைய யோகமும் நீலாதேவியினுடைய போகமும் சேர்ந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்கா, நம்முடைய பாபங்களை நம்முடைய துஷ்டங்களை எல்லாம் விலக்கி தள்ளுறது. எங்கேருந்து விலக்கி தள்ளுறதுன்னா, அவன் கண்ணிலேருந்து விலக்கி தள்ளுறது அப்படின்னா. யாருடைய பக்தோஷம் அதர்சனம் அப்படின்னு, பக்தாளுடைய தோஷங்களை அதர்சனம் அவன் கண்ணுக்கு புலப்படாமல் பண்றான் இந்த நீலாதேவி தன் போகத்தாலே. தாத்பரியம் என்னன்னா, இந்த பாசுரத்தை அள்ளி மலர் மகள் போக மயக்குகள், அதனாலே நம்முடைய பாபத்தை பெருமாள் கண்டேந்து மறைச்சு அனுகிரகம் பண்றான். அப்பேற்பட்டதான நீலாதேவி நான் நமஸ்கரிக்கின்றதுதான் தாத்பரியம், இந்த பாசுரத்துடைய தாத்பரியம். சரி சுவாமி, 1000 கண்ணு இந்திரனுக்கு, 1000 கண்ணு சொல்ற, 1000 கண்ணுல இந்திரனாருக்கென்று 1000 விழவெடுப்புன்னு சொல்லியிருக்காள். இந்திரனுக்கு 1000 கண்ணு இருக்கு, இந்திரனை படைச்ச பெருமாளுக்கு இருக்கு, அதன் கட்டா பெருமாளுக்கும் உண்டு. அழகா அழகா சொன்ன சுவாமி, நம்மாழ்வார் தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துலமலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் பெரியனே தமியவப்பனே அப்படின்னு திருவாமிழி பாசம் சொல்றது. தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணைமலர் கண்கள் ஆயிரத்தாய் தாள்கள் ஆயிரத்தாய் பேர்கள் ஆயிரத்தாய் சகசனாம இருக்கு சுவாமி. திருவடியும் பெருமாளுக்கு அவ்வளவு இருக்கு. கண்களும் பெருமாளுக்கு 1000 கண்கள், முடிகளும் சிரசும் பெருமாளுக்கு 1000 இருக்கு, தோள்களும் 1000 இருக்குன்னு சுவாமி நம்மாழ்வார் பாசுரம். இவன் யான் கேட்டா, இவன் தான் அப்பன், பெரிய அப்பன் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமானுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, அவிஜ்ஞாதா சகசாம்சுன்னு சொன்னார் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பீஷ்மாச்சார். அவிஜ்ஞாதான்னா நாம் பண்ணக்கூடிய பாவங்கள் எம்பெருமானுக்கு தெரியும், ஏன்னா சர்வஜ்ஞன், 1000 கண்ணு இருக்கு அவனுக்கு. தெரியாத மாதிரி பெருமாள் இருந்துடுற, சரிப்போ ஒழிஞ்சு போட்டோம் நம்ம குழந்தை தானே அப்படின்னு விட்டுடுற. துரியோதனனுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தார், வேண்டாம்பான்னு சொன்னார், தெரியுது அவனுக்கு தப்பு பண்றான்னு தெரியுது, சரி மன்னிப்பமே, கொஞ்சம் ராஜ்யம் தர்மபுத்திராளுக்கு கொடுத்தானா மன்னிச்சு விட்டுருமே அப்படின்னு பெருமாள் காட்டுறது கூட நிறைய சான்ஸ் கொடுத்தார். பாரதத்துல ராவண சங்காரத்துக்கு முன்னாடி திருவடி விட்டு தூது போனார், அங்கதன் வேற போயிட்டு வந்தான், ஆனா அவன் மசியும்படி இல்லையே, அதனால தப்பு பண்ணான், தண்டனை அனுபவிச்சான். எம்பெருமான் டக்குன்னு தண்டத்துலாம் ஆயிடுறது இல்லை. ஆனா இந்த பூபிராட்டி இந்த நீலாதேவி என்ன பண்றான்னா, நம்மளுடைய பாபம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாம பண்ணிடுறான். குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் அப்படின்னார் பெரியாழ்வர். குற்றமின்றி குணம் பெருக்கி, ஏதோ தப்பு பண்ணிட்டா சுவாமி, இன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணிட்டான், 10 நாள் கோயிலுக்கு வந்தான் சுவாமி, இன்னைக்கு மகாதான் ஒரு கொலபாதகம் பண்ணிட்டு வந்துட்டான், சரிப்போ அந்த கைங்கிரியத்தை அனுசரிச்சு பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்றார். இந்த கொலபாதகத்தை வந்து பெருமாள் அப்படி மறைக்க மாதிரி பண்றார். அதுக்கு ஒரு சின்னதான சிக்ஷை, அந்த சிக்ஷை கூட நமக்கு வர முடியாத அளவுக்கு நப்பின் நம்பிராட்டி இந்த நீலாதேவியானவர் என்ன பண்றா அப்படின்னாக்கா, பெருமாளுடைய திருஷ்டிலேருந்து மறைச்சுடுறாத. அதான் பக்த தோஷங்கள் அனைத்தையும் அதர்சனம்னு சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் பண்ணிருக்காருங்க. எம்பெருமாளைய திருக்கண்கள், அதனாலே படலம் என்ற கண் நோய்க்கு இடமில்லை, அதனால் நேத்திர படலங்கள் என்னாமல் போக படலங்கள்னு சொன்னான். கண்ணில் வந்து புற ஊந்துட்டுன்னா நமக்கு தான் விழும். வெள்ளை எழுத்து சுவாமி கண்ணில் வந்து இந்த ஆபரேஷன் பண்ணிட்டேன், அது நமக்கு தான், பெருமாளுக்கு அது கிடையாது, அவனுடைய வந்து திவ்ய சக்ஷுக்கு அது கிடையாது. நேத்திர படலங்கள்ல தோஷம்னு சொல்லாம போக படலங்க சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அவிஜ்ஞாதா அப்படிங்கிற பதத்துக்கு இது வந்து விவரணமா எடுத்துக்கலாம் நம்ம இடத்துல. அதனாலே கண்ணில் வந்து ஒரு உபாதை இருக்குன்னா நமக்கு வெளிச்சம் போட்டா புரியாது. கண்ணில் வந்து ஏதோ மருந்து போட்டு இருக்கும், நோய் இருக்குன்னு சொல்லும் போது விளக்கு போட்டா அவனுக்கு வந்து தாங்காது, சுவாமி ஆஃப் பண்ணணும். அது விளக்கோட குற்றமா சுவாமி? இல்ல, அது கண்பவனுடைய கண்கள் உள்ள குறை. ஆனா இந்த குறையானது பெருமாளுக்கு கிடையாது, அது குறை இருக்கும் போல தன்னை ஆக்கிண்டு பெருமாள் ஒரு நடிகனா இந்த இடத்துல பண்ணிண்டு பிராட்டி கோசரம் ஒரு போகப்படலம், அந்த போகப்படலத்தாலே தன்னுடைய கண்ணில் ஒரு தோஷப்படலம் இருக்கு மாதிரி பெருமாளே தன்னை ஆகாரத்தில் அந்த ஆகாரத்தை வந்து நின்றுண்டு நம்ம பண்ண தப்ப அவன் கண்ணுக்கு படாத மாதிரி பெருமாள் அப்படியே தலையாட்டிட்டு போற மாதிரி பண்ணி பிராட்டி அனுகிரகம் பண்றான். நமக்கு அப்பேற்பட்ட பிராட்டியே நான் இங்கு நமஸ்கரிக்கிறேன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். நிசாமயது மாம் நீலா போக படலை த்ருவம் அப்படின்னு முதல்வர் சொன்னார். பாவிதம் சீனிவாசஸ்ய பக்ததோஜேஸ்வத தரிசனம் அப்படின்னு இந்த பாசுரத்தாலே நீலாதேவியை மங்களாசாசனம் பண்ணி சுவாமி தேசிகன் இந்த எட்டாவது பாசுரத்தை தலை கட்டுகிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த உரவே நமஹா.